श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किक केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्ताम् सदा हृदि भारद्वाज कुलभूषितकिरण श्री श्रीनिवासाद्गुरोः लब्ध श्रीधर चक्रलाञ्छन विपिन रङ्गेन्द्र योगीश्वरे पुण्यस्तात्मभरम् तदीय करुणा सम्प्राप्त सज्ञानकम् वन्दे शान्तिदमादियुक्तमनघम् श्रीमासवाद्यम् गुरुम् ஸ்தோத்ரரத்னம் 21வது ஸ்லோகம் பார்க்கிறோம். ஸ்லோகம் வாசிக்கிறேன். நமோ நமோ வாங் மனசாதி பூமயே, நமோ நமோ வாங் மனசைக பூமயே, நமோ நமோ நந்த மகாவிபூதயே, நமோ நமோ நந்ததயைக சிந்தவே. இதற்கு மின் ஸ்லோகங்கள்ல பெருமாளுடைய நிரவதிகமான சுவாமித்வம், எல்லையற்ற அவருக்கு ஒரு சுவாமி என்று இல்லாதபடி எல்லையில்லாத இந்த உபய விபூதிக்கும் தானே சுவாமி என்றும், நிரபேட்ச ஸ்வதந்திரம் உடையவர், சுவாதந்திரம் அத்தியங்குஷம் என்று சொல்லுவது போல அங்குஷம் இல்லாத ஒரு சுவாதந்திரம், அதுதான் நிரபேட்ச ஸ்வாதந்திரம். சில பேருக்கு சில சுவாதந்திரம் கொடுத்திருந்தாலும் கூட லோகத்தில் அது சாபேட்ச, சில விஷயங்களை அபேட்சிச்சு தான் இருக்கும். எல்லா விஷயத்தையும் அபேட்சிச்சு சுவாதந்திரம் கொடுக்க முடியாது. ஆனால் நிரபேட்ச சுவாதந்திரம் என்று ஒன்று உண்டு என்றால் அது பகவான் நாராயணனுக்கே என்று நிரபேட்ச சுவாதந்திரத்தையும், நிரவதிக சௌலபியம், அவர் இவ்வளவு இருந்தும் கூட சுலபமானவர் என்ற இந்த குணங்கள் பறக்க பேசப்பட்ட பின், அப்படிப்பட்ட பெருமாளிடத்தில் ஏவம் பிரதிபாதித்த பிரகாரேன, இதமாய் முன் கூறப்பட்ட பிரகாரேன அர்த்தம், முன் கூறப்பட்ட வழியில் நிருபாதிக சுவாமினி நிரவதிக ஸ்வதந்திரே நிரவதிக சௌலபியே பகவதி ஸ்வாத்மனஹா ஸ்வரூப நிபந்தனம் குணகிருதம் ச தாஸ்யத்வம் தாசத்வம். அதாவது இப்படிப்பட்ட பெருமாளிடத்தில் தன்னுடைய தாசத்துவத்தை அனுபவன் அனுபவித்துக் கொண்டு அர்த்தம். சுவாத்மனஹா தன்னுடைய ஸ்வரூபகிருதம் என்றால், ஸ்வரூப நிபந்தனம் என்றால் இந்த ஆத்மஸ்வரூபமானது எல்லா ஆத்மாக்களும் பரமாத்மாவுக்கு பரதந்திரமானதுதான். அதனால ஸ்வதஹா பிராப்தமான பரதந்திரத்துவம், ஸ்வதஹா பிராப்த ஸ்வரூபத்தஹா பிராப்தமான தாசத்துவம். ஏன்னா இந்த ஹாத்மன பரசா, எல்லா ஜீவன்களுமே பரமாத்மாவுக்கு தாசபூத்தால் தான் என்று சிவன் தன்னுடைய பகவத் ஸ்தோத்திரத்தில் சொல்றார், சிம்மஸ்துதியில சொல்றார். சுவாத்மன பரமாத்மன அத்தோஹி தாசபூதா ஸ்வத சர்வே ஹி ஆத்மான பரமாத்மனஹா அத்தோகமபி தே தாசஹா இது மத்வா நமாம்யஹம் என்ற ஸ்லோகத்தில். அதனால தாசபூதத்துவம் ஸ்வரூபகிருத்தம், இந்த ஆத்மஸ்வரூபகிருத்தமே தாசத்துவம் தான். அது மட்டும் இல்லாம குணகிருத்தம் என்றால் ரெண்டு விதமாக புரிஞ்சுக்கணும், தன்னுடைய நிகிருஷ்டமான குணங்கள் அதனால தாசத்துவம், தன்னுடைய அவருடைய உத்கிருஷ்ட குணங்களுக்கு எதிர தன்னுடைய நிகிருஷ்ட பாவம்ன்றதுதான் கண்ணுக்கு எதிர தெரியறதுனால குணகிருத்தமானதும் கூட இந்த தாசத்துவம். இதை அனுபவித்துக் கொண்டு அதற்கு அனுகுணமான விருத்தி, என மனசுல தாசத்துவம் இருக்கும் ஆனா அவளுடைய விவகாரத்துல தெரியாத போயிடும். நிறைய சமயங்கள் தாசத்துவம் மனசுல இருக்கு, சுவாமிகளுக்கு பக்தி பெருமாளுடைய பக்தி மனசுல இருக்கு, நான் போயிடுவோம் கோவில்ல போய் சேவிச்சாதான் அப்படின்னு இல்லைன்னு சில பேர் சாதாரணமா சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் தப்பு, ஏன்னா இருந்ததுன்னா அது நம்மளுடைய ஆச்சரணத்திலையும் தெரியும். அதனால தன் மனசுல இருக்கிற அந்த தாசபூதத்துவத்தை விருத்திமப்பி ஆச்சரித்து அதுக்கு அனுகுணமான ஒரு சேஷ்டை, அதுக்கு அனுகுணமான ஒரு காரியங்களையும் பண்ணுகிறார். இந்த ஸ்லோகத்தில் நமஹா நமோ நமஹா என்று அவர் தன்னுடைய பிரஹ்வி பாவத்துடன் சாஷ்டாங்க தண்டவத்காரம் பண்ணிக்கொண்டு இந்த ஸ்லோகத்தை அனுசந்தானம் பண்ணுகிறார். நமோ நமோ வாங்மனசாதி பூமையே என்ற ஸ்லோகத்தில் சாதாரணமா வாங்மனசாதி பூதை பூமையே நமோ நமஹா நமஹா நமஹா ரெண்டு தடவை சாதாரணமா நமோ நமஹா நமோ நமஹான்றாரு இல்லையா? நமஹா நமஹா அப்படின்ற பதச்சேதம் அது. நமஹா நமஹான்றது நமோ நமஹான்னு நம்ம சொல்றோம். வாங்மனசாதி பூமையே நமோ நமஹா, வாங்மனசைக பூமையே நமோ நமஹா, அனந்த மகாவிபூதையே நமோ நமஹா, அனந்த தயைக சிந்தவே நமோ நமஹா. நான்கு விஷயம் இதில் இருக்கு. ஒன்னு, அவருடைய அபரிச்சேத்தியமான ஒரு வைபவம், அது மட்டும் இல்லாம வாக்கு மனசு ரெண்டுத்துக்கும் விஷயமாகாதவர், அந்த அளவுக்கு எல்லை நிலமே கிடையாது. வாச்சா மனசாவா ஏதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசா சஹா என்ற ஸ்ருதி இங்கு அனுசந்தானம் பண்ண வேண்டியது. அதனால வாங்மனசாதி, வாங்மனசுக்கு அதிபூமி என்றால் தாண்டி இருப்பவர், இதெல்லாத்துக்கும் தாண்டி இருப்பவர். நமோ நமோ வாங்மனசைக பூமையே என்று அடுத்தது நம்ம இதை வியாக்கியான கிரமத்துல பார்க்கலாம். வாக்குக்கும் மனசுக்கும் மட்டும்தான் எட்டுபவர், வாக்காலையும் மனசாலையும் தாண்ட முடியாதவர், ஆனால் வாக்காலையோ மனசினாலேயோ தான் கிரகிக்க முடியும். விசுத்த மனசைக கிராக்கியத்துவம் பாஷ்யக்கார் அந்த மாதிரி, விசுத்த மனசா ஏவ கிராக்கியத்துவம் இவருக்கு இருக்குன்றதுதான் வாங்மனசைக பூமையேன்ற சப்தத்தினால சாதிக்கிறார். அனந்த மகாவிபூதையே நமஹா நமோ நமஹா, அனந்தமான மகாவிபூதி உபய விபூதியும் சேர்த்து மகாவிபூத்தின்னு சாதிக்கிறார். லீலா விபூதி அண்ட் ஸ்ரீவைகுண்டம் நித்திய விபூதி ரெண்டத்தையும் சேர்த்து அனந்த மகாவிபூதையேன, அதுக்கு பரிச்சேதமே கிடையாது. மேல கீழே பரிச்சேதம் உண்டு, மேல பரிச்சேதம் கிடையாது. அதனால அனந்த மகாவிபூதையே நமஹா, அனந்த தயைக்க சிந்தவே நமஹா, இப்படி இருந்தும் அவர் தயா சிந்து என்று சூச்சிப்பிப்பதற்காக, சுலபர் என்று சூச்சிப்பிப்பதற்காக அதையும் செய்கிறார். சோ இந்த ஏவம் பிரதிபாதித்த பிரகாரேண நிருபாதிக சுவாமினி நிரபேக்ஷ்வதந்திரே நிரவதிக சௌலபியே என்ற இந்த சப்தங்கள் இந்த ஸ்லோகத்திலையும் பிரதிபாதிக்கப்படுகின்றன என்று தெரிந்து கொள்ளலாம். முன்னையும் சொல்லியிருக்கார், நமஸ்கார பிரகரணேச்ச நமசப்தா ஏவம் நிருச்சதே. நமஸ்கார பிரகரணத்துல நமஹான்ற சப்தத்துக்கு என்ன அர்த்தம் என்றால், யா காஷ்சன கிருதயா மம பகவதி ந மம மமதா அஸ்தி தாசு பகவத ஏவ தாஹா அமமோஹம் பகவதி அஹமபி ந மம பகவத ஏவ அஹம் அஸ்மி இத்யேவம் அமமதாம் யோஜயந்தோ நமஹா இதி என்று நமசப்தத்துக்கு வியாக்கியான பிரகரணத்துல இதுக்கு நிருப்தி சொல்லியிருக்கா. வேற கிரந்தாந்திரங்கள்ல இந்த ஒரு சம்வாதம் கொடுக்கிற, யாஹா காஷ்சன கிருதயஹா நான் என்ன செய்கிறோனோ எல்லாம் மம பகவதி என்னுடைய பெருமாளுக்காகத்தான், மம பகவதின்னு நான் அவரிடத்திலேயே சமர்ப்பிக்கிறேன். அதுல என்னன்னாக்கமதா அஸ்தி தாசு, அந்த கிரியைகளில் எனக்கு மமத்துவம் இல்லை, பகவதா ஏவ தாஹா அந்த கை அதெல்லாம் பகவானுக்குத்தான். அமமோகம் பகவதி மமதா இல்லாமல் இருக்கிறேன் பகவான் பகவத் விஷயத்தில் அடியேன். அமமோகம் பகவதி நான் மமகாரம் இல்லாமல், அந்த நான் பண்ணும் கைங்கரியங்களில் எனக்கு மமகாரம் இல்லைன்னு அர்த்தம். அகமப்பி நம்ம என்ன நானே என்ன என்னை சேர்ந்தவன் இல்லை, நானே பகவானை சேர்ந்தவன், அப்புறம் எனக்கு எங்கேருந்து அகங்காரம் மமகாரம் வரும். பகவதையேவ அகம் அஸ்மி நான் அவருக்காக தாசபூதனாகத்தான் இருக்கிறேன், பகவதையேவ அகம் அஸ்மி இத்தியேவம் இப்படியாக அமமதாம் யோஜயந்தஹா அமம ந மம அப்படின்றத சேர்த்துதான் அது நமஹான்னு ஆயிருக்கு. ந மம தான் நமஹான்னு ஷார்ட்கட் ஆயிருக்கு. இமமேவ அர்த்தம் அபிப்பிரேத்திய உக்தம் மகாபாரதி, மகாபாரதத்திலும் இந்த அர்த்தத்துல இந்த அர்த்தத்தை மனசுல வச்சுண்டு, வ்யக்ஷரஸ்து பவேன் மிருத்யுஹு த்யக்ஷரம் பிரம்மண பதம் மமேதி வ்யக்ஷரோ மிருத்யுஹு ந மமேதி ச சாஸ்வதம் இதி. ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் மகாபாரதத்துல. ரெண்டே அக்ஷரம் தான் மிருத்யு, மூணு அக்ஷரம் தான் பரமாத்மாவுடைய பதம் அப்படின்னு ஒரு ஷார்ட்டா ஒரு ஸ்லோகம் சொல்றோம். ரெண்டு அக்ஷர மிருத்யு என்னதுன்னா மமன்றது தான் ரெண்டு அக்ஷர மிருத்யு, ந மமன்றது தான் பெருமாளுடைய சாஸ்வதமான பதத்தை அடையும் வழி அப்படின்னு ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு பிரகரணத்துல சொல்றது மகாபாரதத்துல. நமஸ்கார பிரபாவஸ்ச ஸ்ரீ விஷ்ணு தர்மாதிஷு பிரசித்தா. நமஸ்கார பிரபாவமானது விஷ்ணு தர்மாதி கிரந்தங்களிலும் பிரசித்தம். யதா பிரணம்ய கிருஷ்ணம் சஹசாம் பாம்சு கிளிஷ்டே மஹீதலே நிஷ்கல்மஷோ பவேத் சத்யா லலாட்டே பாம்சு மண்டலாத் துர்கசம்சார காந்தாரம் அபாரம் அபிதாவதாம் ஏக கிருஷ்ண நமஸ்காரா முக்தி தீரஸ்ய தேசிகா என்று விஷ்ணு தர்மோத்தரம் சொல்லுகிறார். என்ன அர்த்தம்னால், பிரணம்ய கிருஷ்ணம் சஹசாம், திடீர்னு பெருமாளை பார்த்து கிருஷ்ணர் இடத்துல கீழே விழுந்துடணும். எப்படின்னா, பாம்சு கிளிஷ்டே மகிதலே, கீழே என்ன இருக்கு, அழுக்கு இருக்கே, இது வந்து ரொம்ப டர்ட் ஆயிடுமே நம்ம வஸ்திரம் எல்லாம், அப்படிலாம் நினைக்கக்கூடாது. பாம்சு கிளிஷ்டமாக இருக்கக்கூடிய பாம்சு அப்படின்னா தூசி, தும்பு தூசி இருக்கிற இடமா இருந்தாலும், கிளிஷ்டமா அதனாலேயே கிளிஷ்டமாக இருக்கக்கூடிய பூமியா இருந்தாலும், மகிதலத்தில் அந்த பூமியில் கூட நிஷ்கல்மஷா மனசுல கல்மஷம் இல்லாம சத்யோலலாட்டே பாம்சு மண்டநாத்து, உடனே அங்க கீழே விழுந்து சேவிச்சு தன்னுடைய லலாட்டத்துல நிறைய தூசிகள் படியிருத்தனா. அப்படின்னா என்ன அர்த்தம், சிரசாலையும் வந்தனம் பண்ணணும்னு அர்த்தம், சிரசும் பூமியில படணும். துர்க சம்சார காந்தாரம் அபாரம் அபிதாவதாம், அதாவது தாண்ட முடியாததான இந்த சம்சார காட்டை, அதுவும் அபாரம் என்ற சப்தத்தினால் ஒன்னு துஸ்தரம், துர்க துர்க சம்சார காந்தாரம், துர்கன துர்கமன் அடைய முடியாத சம்சார, அந்த பாரத்தை அடைய முடியாத சம்சார காந்தாரம் அபிதாவதாம், அதுல ஓடிட்டு இருக்கிற நமக்கு சேத்தனானாம் ஏக கிருஷ்ண நமஸ்காரஹா முக்தி பீஜஸ் முக்தி தீரஸ்ய தேசிகா, ஒரே ஒரு கிருஷ்ண நமஸ்காரமே முக்தின்ற தீரத்துக்கு வழிகாட்டுதலாக அமையும் என்று முக்தி தீரஸ்ய தேசிகா. முக்தின்ற தீரத்துக்கு தேசனான நிர்தேசனா நிர்தேசனம் இதெல்லாம் வந்து வழிகாட்டுறதுன்னு அர்த்தம். அதனாலதான் தேசிகாகன்னா நமக்கு நல்ல வழி காட்டுவதனால்தான் தேசிகான்னு சொல்றோம். ஏகோபி கிருஷ்ணே சுகிருத பிரணாமகம் தசாஸ்வமேதாவபிருத்தேன துல்யா தசாஸ்வமேதி புனரேதி ஜென்ம கிருஷ்ண பிரணாமோ ந புனர்பவாய என்று பாண்டவ கீதையிலையும் இதே விஷயம் வரும். ஏகோபி கிருஷ்ணே கிருஷ்ணே சுகிருத பிரணாமா, ஒரே ஒரு பிரணாமம் கிருஷ்ணருக்கு சமர்ப்பிச்சிருந்தால், தச அஸ்வமேத அவபிருத்தேன துல்யா, பத்து அஸ்வமேதத்தினுடைய அவபிருத்தத்துக்கு அவபிருத்த ஸ்நானம் பண்ணத்துக்கு துல்லியமானது. தசாஸ்வமேதி புனரேத்தி ஜென்ம, தசாஸ்வமேதம் பண்ணவா கூட மறுபடியும் ஜென்மா உண்டு அவளுக்கும், என அவளுடைய புண்ணியங்கள் புண்ணிய கர்மாக்கள் முடிஞ்சதுனாக்க க்ஷீணே புண்ணியம் மர்த்தியலோகம் விசந்தின்னு. கிருஷ்ண பிரணாமோ நபுனர்பவாய, கிருஷ்ண பிரணாமம் பண்ணவன் கிருஷ்ணருக்கு பிரணாமம் செய்தவன் நபுனர்பவாய மறுபடியும் வந்து இந்த பூமியில் பிறப்பதில்லை. அதசி குச்ச சங்காசம் பீதவாசசமச்சுதம் ஏ நமஸ்யந்தி கோவிந்தம் நதேஷாம் வித்யதே பயம். அதசி குச்ச சங்காசம், அதசி குச்சம்னு கருப்பா கருணைதல் பூ, அந்த கருணைதல் பூ போன்று விளங்கக்கூடியதான பகவான் நீல திருமேனி, கருணீல கருணி கருணீலத்தை சேர்ந்தவர். அதாவது நீலம்னாலும் நம்ம கருப்புனாலும் ஒரே அர்த்தம் தான். கருணைதல் அப்படின்ற ஒரு புஷ்பத்துக்கு அதசி புஷ்பம்னு பேரு, அது ப்ளூயிஷா இருக்கும். அது அந்த மாதிரியாக இருக்கிற திருமேனியுடைய அத்தசி குச்ச, அதுவும் அதனுடைய குச்சம் ஒரு அதனுடைய ஒரு கொத்து போன்ற சங்காசம் பிரகாசத்தை உடையவரான சமானமான காசம், பிரகாசம்னாலும் காசம்னாலும் காசு தீப்தவுன்னு தாத்து, காசு தீப்தவுன்ற தாத்துலேருந்து காசகான்னு வருது பிரகாசகான்னு, அப்புறம் நம்ம அதை உபசர்க்கத்தை சேர்த்துக்கிறோம். பிரகாசகா அப்படின்னா அந்த அத்தசி குச்சத்தினுடைய பிரகாசத்தை போன்ற பிரகாசத்தை உடையவர். பீதவாசசம், பீதவத்ச வாசத்தை, வாசம்னா வஸ்திரம், பீதவாசாஹ பீதவாசசௌ பீதவாசசஹ பீதவாசசம்னு த்விதியா விபக்தி. பீதவாசசம் அச்சுதம், எப்பொழுதும் தன்னுடைய ஸ்திதியிலிருந்து வழுவாதவரான அந்த பரமாத்மாவை ஏ நமஸ்யந்தி, யார் பிரணாமம் செய்துகிறார்களோ கோவிந்தம், நதேஷாம் வித்யதே பயம், அவர்களுக்கு ஒருவிதமான பயமும் இல்லை. நமஸ்கார கிருதோ யஜ்ஞஹ சர்வயஜ்ஞோத்தமோ மதஹா, நமஸ்காரா கிருதோ யஜ்ஞ சர்வ யஜ்ஞதமோ மதஹா. நமஸ்காரம்ன்ற ஒரு யஜ்ஞத்தை பண்ணினால் அது சர்வ யஜ்ஞத்தை காட்டிலும் உத்தமமானது. நமஸ்காரமே ஒரு யஜ்ஞம்தான். சர்வ யஜ்ஞோத்தமஹா எல்லா யஜ்ஞத்தை காட்டிலும் உத்தமமானது. நமஸ்கிருத்ய மகா இந்த லைட் போட, இந்த லைட்டை போட, இந்த லைட் தெரிய மாட்டேங்க. நமஸ்கிருத்ய மகா யஜ்ஞம் அஸ்வமேத பலம் லபேத். மகா யஜ்ஞத்தை நமஸ்காரம் பண்ணால் அஸ்வமேத பலத்தை அடைகிறான். அதனால நமஸ்கார கிருத்தோ யஜ்ஞா சர்வ யஜ்ஞதமோ மதா. நமஸ்காரமே ஒரு மகா யஜ்ஞம் தான், இதுக்கே அஸ்வமேத பலன் கிடைக்கும். பிரணம்ய தண்டவத் பூமோ நமஸ்காரேன யோர்ச்சே சயாம் கதி மவாப்னோதி நதாம் கிரதுஷத்தை ரபி. ஒரு பிரணாமம் பண்ணி தண்டவத் பிரணாமம் பண்ணி தண்டவன் நிபத்தேத் பூமவுன்னு தண்டம் அப்படி நிக்க வச்சா எப்படி தொப்புன்னு விழுமோ அந்த மாதிரி வேணும். பிரணம்ய தண்டவத் பூமௌ நமஸ்காரேன யோர்ச்சையே, நமஸ்காரத்தினால் எவன் ஒரு அர்ச்சிக்கிறானோ சயாம் கத்திமவாப்னோத்தி அவன் எந்த கத்தியை அடைகிறானோ நதாம் கிரதுஷத்தை இருப்பி. அத நூற்றுக்கணக்கான யஜ்ஞங்களை பண்ணி கூட அடைவதில்லை என்று இன்னொரு பிரமாணம் சொல்லும். நமைத்யேவயோ ப்ரூயான் மத்பக்தா ஸ்ரத்தையான்விதா தஸ்யாக்ஷயோ பவேல் லோகா ஸ்வபா ஸ்வபாகஸ்யாபி நாரத. அவன் ஸ்வபஜனாக இருந்தாலும் கூட, சண்டாளனாக இருந்தாலும் கூட அவன் எந்த ஒரு கதியை அடைகிறானோ அதை யாரும் அடை, அதாவது தஸ்ய அக்ஷயோ பவேல் லோக, அவனுக்கு அக்ஷயமான லோகங்கள், அதாவது என்னைக்கும் திரும்பி வர வேண்டிய அவசியம் இல்லாத அளவுக்கு நல்ல லோகத்தை அடைவான். நமஹா இத்தியேவயோ ப்ரூயாத், நமஹா என்று ஒருவன் எவன் சொல்லுவானோ மத்பக்தனாக இருந்து கொண்டு ஸ்ரத்தையான்விதா ஸ்ரத்தையுடன் கூடி கூட தஸ்ய அக்ஷயா பவேல் லோகா ஸ்வபாகஸ்யாபி நாரத என்றும் ஹரிமமரகணார்ச்சிதாங்கிரி பத்மம் பிரணமதியா பரமார்த்ததோ மனுஷ்யா தமபகத சமஸ்த பாப பந்தம் ரஜ பரிஹிருத்தே தாக்னி மாஜ்ய சிக்தம். ஹரிம் அமரகணார்ச்சிதாங்கிரி பத்மம், அமரகணங்களால் அர்ச்சிக்கப்பட்ட பாத பத்மத்தையுடைய ஹரியை பிரணமத்தியா எவனொருவன் பிரணாமம் செய்கிறானோ பரமார்த்ததா மனுஷ்யா அதுவும் மனசோ மனப்பூர்வமாக பிரணாமம் செய்கிறானோ தம் அபகத சமஸ்த பாப பந்தம் எல்லா விதமான பாப பந்தங்களையும் போனவனான அவனை பந்தம் விரஜ பரிகிருத்திய அவனை விட்டு விட்டு செல் என்று யமன் தன்னுடைய தூதனுக்கு சொல்லுகிறான். எப்படின்னா யதாக்னி ஆஜ்ய சித்தம், ஆஜ்ய சித்தமான அக்னியை எப்படி நம்ம தூர ஒதுக்குவோமோ அதை போய் தொடமாட்டோமோ அந்த மாதிரியாக நீ அங்கே அவர்களிடமிருந்து விலகிவிடு. எவனொருவன் பிரணாமம் செய்கிறானோ பெருமாளுக்கு, அதாவது ஹரிம் அமரகணார்ச்சி தாங்கிரி பத்மம் பிரணமதியா பரமார்த்தத்தோ மனுஷ்யா என்று, பரமார்த்தத்தா என்ற சப்தம் ரொம்ப முக்கியம், பரமார்த்தமாக பிரணாமம் பண்றானோ அப்படின்னு அர்த்தம். அதனால்தான் இன்னும் ஸ்ரத்தையான்விதா என்ற சப்தம் போட்ட ரொம்ப இது யமன் யமனே சொல்ற வச்சனமானதுனால ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹரி அமரகணார்ச்சிதாங்கிரி பத்மம் பிரணமதியா பரமார்த்ததோ மனுஷ்யா தம் அபகத சமஸ்த பாப பந்தம் ரஜ பரிஹிருத்தே தாக்னி மாஜ்ய சிக்தம் ஏகீ பஹூனி துரிதானி சுதுஸ்தராணி பக்தியா பிரயுக்த இவ சக்கரதரே பிரணாமஹா இத்யாதிபிஹி. பஹூனி துரிதானி சுதுஸ்தராணி பக்தியா பக்தியா பிரயுக்த இவ சக்கரதரே பிரணாமஹா. சக்கரதரே பிரணாமஹா பிரணாமமானது பெருமாள் சக்கரதாரியான அவரிடத்தில் பிரணாமமானது துஸ்தரமான பஹூனி துரிதானி ஏகஹா ஏவ நமஸ்காரஹா பிரணாமஹா பிரயுக்தா இவ என்று அது போலன்னு ஒரு உதாரணம். அத்த நமசப்தஸ்ய வீப்சா புன புனராவர்த்திச்ச. அதனால ஏகோபி கிருஷ்ணஸ்ய கிருத்த பிரணாமான்னு ஒரு பிரணாமம் பண்ணாலே போரும் நாள், பூயோ பூயா மறுபடியும் மறுபடியும் பிரணாமம் பண்ணா இன்னும் எவ்வளவு பாபங்கள்லாம் தொலைஞ்சு நிச்சிந்தையாக அவன் இருப்பான் என்று தெரிவதற்காக நமசப்தத்தை ரெண்டு ரெண்டு தடவை சாதிக்கிறார். அத்த நமசப்தஸ்ய வீப்சா, வீப்சான திருப்தி, வீப்சானாலே ரெண்டு தடவை சொல்றது மூணு தடவை சொல்றது, அது புன புனர் ஆவர்த்திச்ச. நித்யாஞ்சலி நித்யாஞ்சலி புட்டா திருஷ்டாக நமைத்தியேவ வாதினஹா இவத்து. வேற எதுவும் பேசவே கூடாது பெருமாள், நமஹா நமஹான்னு சொல்லிடு, அவருக்கு தெரியாத நம்மளை பத்தி எல்லா பாபங்களையும் போக்கடிக்கிற சக்தியுடையவர். அதனால நித்யாஞ்சலி புட்டாகா, நித்தியம் அஞ்சலியை அஞ்சலி அஞ்சலியை பத்த அஞ்சலி பத்தர்களாக கிருஷ்ணா நமைத்திய சந்தோஷத்துடன் நமகா என்றே சொல்லிக்கொண்டு இதிவத்து பரத்வ சௌலபியானுபந்தி விபூதி குண ஆனந்தியானுபவ ஜனித பக்தி பிரகர்ஷம் எனக்கு. எதனால்தான் இதெல்லாம் அவருடைய பரத்துவம் என்ன, அவருடைய சௌலபியம் என்ன, அதோட சேர்ந்த அனுபந்தியான விபூதி குண ஆனந்தியம், அவருடைய விபூதியினுடைய குணங்கள், அவருடைய விபூத்தின அவருடைய ஐஸ்வர்யமாதிகள், அவருடைய திவ்யமங்கல விக்கிரகம், அதனுடைய குணானந்தியம், இதனால ஏற்படுற பக்தி, இதனுடைய பக்தியினுடைய பிரகர்ஷம், உத்கிருஷ்டமான ஒரு பக்தி, அதை காமிக்கிறார் இந்த நமஹா நமஹான்ற ரெண்டு தடவை சொல்றதுனால. ஸ்ருத்தியாதிசுச்ச ஏவம் வீப்சாதிக்கம், இந்த ஸ்ருதியிலெல்லாம் கூட இந்த மாதிரி வீப்சைகள்லாம் வந்திருக்கு ரெண்டு தடவை சொல்றது. லாகுஷ்ட பிரசம்சாயாம் பிரதிஜாயாம் பிரலாபே தர்ஜனே பிச்ச பயேச்ச விஜயே செய்வ பௌனப்புண்ணியம் அலங்கிருதிஹி இதி. பௌனப்புண்ணியம் திருப்பி திருப்பி சொல்றது அலங்காரம் நல்லதுதான். எங்க என்ன எந்தெந்த இடத்துல சொல்லணும்னா பிரசம்ச பண்ணச்ச, ஆஹா ஓஹோ எவ்வளவு அற்புதமான விஷயம்ன்றத ரெண்டு தடவை சொல்லலாம். பிரலாபே பிரலாபம் பண்ணச்ச, ஏதோ நம்ம உளறச்ச, ஏதோ பெருமாளிடத்துல போய் ஏதோ நம்மளுடைய கஷ்டங்களை உளறச்ச, நிறைய திருப்பி திருப்பி சொல்லலாம். தர்ஜனே பிச்ச மிரட்டச்ச கூட அவனை உன்னை உடனே பாரு அப்படின்னு சொல்லச்ச கூட தர்ஜன சமயத்துல ரெண்டு தடவை சொல்லலாம். பயேச்ச பயத்துல பயத்துல அவவா ஐயோ பாம்பு பாம்பு அப்படின்னு அதெல்லாம் வீப்ச. விஜயே ஜெய ஜெயகோஷம் பண்ணச்ச வீப்ச, நான் புனப்புனா சொல்றது மறுபடியும் மறுபடியும் சொல்ற, இதெல்லாம் அலங்காரம் தான். இந்த இத்தனை இடங்கள்ல நிறைய தடவை சொல்லலாம் புனப்புனாசு. வாங்மனசாதி பூமையே இத்தியாதி சதுர்ஷ்வபி பூர்வாபர சம்புத்தியாதி சாமர்த்தியாத்து துப்பியம் இது லபியத்தை. வாங்மனசாதி பூமையே துப்பியம் நமஹா என சதுர்த்தி விபத்தியந்தமான ஒரு பதம் இல்லையே. நமஹாக்க நமஸ்வஸ்தி ஸ்வாஹா ஸ்வதாலம் வஷட் யோகாச்ச சதுர்த்தி வர்ணமே, சதுர்த்தி விபத்தியான பதம் இல்லையே. நாமளே துப்பியம் நமஹான்னு துப்பியம்ன்ற சப்தத்தை சேர்த்துக்கணும் நாலு பாதத்திலையும். சதுர்ஷ்வபி பாதேஷுன்னு அர்த்தம். வாங்மனசாதி பூமையே நமோ நமஹ துப்பியம் நமோ நமஹ, வாங்மனசைக பூமையே துப்பியம் நமோ நமஹ, அனந்த மகாவிபூதியே துப்பியம் நமோ நமஹ, அனந்த தயைக சிந்தவே துப்பியம் நமோ நமஹான்னு நாலு இடத்துலையும் சேர்த்துக்கணும். ஏனால் பூர்வாபர சம்புத்தியாதி சாமர்த்தியாத், இந்த சம்போதனத்தினுடைய சாமர்த்தியம் அது வேற யாருக்கும் போகாது, அந்த அதெல்லாம் பெருமாளுக்கு தான் போகுமானதுனால துப்பியம் நமோ நமஹான்னு சேர்த்து. அதிபூமையே அதிகிராந்த பூமையே இத்தியர்த்தா, அதெல்லாம் தாண்டினவர் எல்லை நிலம் இல்லாதவர், அதாவது வாக்குக்கு மனசுக்கெல்லாம் எல்லை நிலமாக ஆகாதவர். இன்னும் நம்ம எவ்வளவு ஸ்தோத்திரம் பண்ணாலும் இன்னும் இருந்துட்டேதான் இருக்கும் அவருடைய எல்லை நிலங்கள்னு தாத்தம். எதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்ய மனசாசகம் எத் வாச்சா அனபியுதித்தம் ஏனவாக அபியுத்தியதே என்கிற கட்டோபனிஷத், இதெல்லாம் இந்த இடத்துல பிரமாணமாக எடுத்து அபிப்ரேதம் பரதயோ பரமயோகினாமபி வாங்மனசா வாங்மனசாபியாம் அபரிச்சேத்யத்துமிக, பரமயோகிகளுக்கு கூட வாக்காலும் மனசாலும் அபரிச்சேத்யத்துவம் பரிச்சித்திய இவ்வளவுதான் பெருமாளுடைய குணம்னு சொல்ல முடியாது. குதிருஷ்டி சம்மத அத்தியந்த அகோச்சர விவக்ஷாயாம், இல்லல வாங்மனசாதி பூமின வாக்குக்கு மனசுக்கும் எட்டவே எட்டாதவர்னா இல்லவே இல்லைன்னு அர்த்தம் அப்படின்ட்டு குதிருஷ்டிகள் சம்மத அத்தியந்த அகோச்சரத்துவ விவக்ஷாயாம் சுத்தியந்தர சுவச்சனாதி விரோதகா விரோதம், அதாவது சுத்தியந்திர விரோதங்கள், வேற குணப்பிரதிபாதகமான ஸ்ருதிகள், நித்தியம் பரம் சர்வகதம் சுசூக்மம் எத் பூதயோனிம் பரிபஷ்யந்தி தீராஹா இத்தியாதி பிரதிபாதிதமான குணங்கள், இன்னும் ஸ்ருத்தியந்திரங்கள்ல பிரதிபாதிக்கப்பட்ட அவருடைய ஸ்வர்ணாபத்வம், அதாவது ஆபரணகாத் சர்வையேவ சுவர்ணகா என்று சுவர்ணாபத்வம் சொல்லியிருக்கிறதெல்லாம் விரோதி. அதுவும் இல்லாம சுவச்சன விரோதமும் வரும், சுவச்சன ஸ்ருத்தியந்தர சுவச்சனாதி விரோதம் அபிப்ரேத்திய ஆஹா வாங்மனசைக பூமையே. அப்போ நீரே சொல்றே சொல்ல முடியாதுன்னு நீரே அவரை பத்தி ஸ்தோத்திரம் பண்றே, உம்ம வாக்குக்கே விரோதம் வருது அப்படின்னாக்க அதுக்கு சொல்றார் வாங் மனசைக பூமையே, வாக்குக்கும் மனசுக்கும் மட்டும்தான் எட்டக்கூடியவர், வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாதவர்னு சொன்னது எல்லை இல்லாததுனால ஆனா வாக்குக்கும் மனசுக்கும் எட்டக்கூடியவர், அதால மட்டும்தான் ஸ்தோத்திரம் பண்ண முடியும். அவனா கங்கையானது பூர்ணமாக ஓடிட்டு இருக்கச்ச மொத்தத்தையும் சாப்பிட முடியாது நம்மளாலன்றதும் உண்மை, நம்மளுக்கு வேண்டியத சாப்பிட முடியும்ன்றதும் உண்மை. அந்த மாதிரியாக வாங்மன சைக்க பூமையே ஸ்ரூயதேஹி சர்வே வேதாயத்தது மாமனந்தி சர்வே வேதாயத்ரைக்கம் பவந்தி இத்தியாதிகள்ல எல்லா வேதமும் எந்த ஒரு பெருமாளுடைய சரணாரவிந்தத்தையே பிரணாமம் பண்ணுகின்றன என்று ஆமனந்தி சொல்லுகின்றன. சர்வே வேதா எத்திரை கம்பவந்தி எந்த ஒரு பகவத் விஷயத்துல எல்லா சுட்டிலும் ஜெகத்காரணபூதமான வஸ்து விஷயத்துல ஒன்னு சேர்ந்துருதோ ஸ்மரிய தேச வேதைஷ சர்வை அகமேவ வேத்யா இதி. அதனால எல்லா வேதங்களாலும் அகமேவ வேத்தியன் நான் தான் தெரிந்து கொள்ளப்பட வேண்டியவன். நதாஸ்ம சர்வவசசாம் பிரதிஷ்டா எத்திர சாஸ்வதி எத்திர வச்சசாம் பிரதிஷ்டா சாஸ்வதி எங்கு வச்சனங்களுடைய பிரதிஷ்டையானது சாஸ்வதமாக இருக்கிறதோ அவருக்கு பிரணாமங்கள் என்று அநேக பிரமாணங்களால் வேத வேதாந்த வேத்தியன் அவன் தான். யத்வா ஸ்வப்ரசாத பாஜாம் கோப கோபி காதீனாமபி வாங்மனசயோஹோ ஏக விஷய பூதாய இத்யர்த்தஹா. தன்னுடைய பிரசாதத்திற்கு விஷயமான தன்னுடைய சந்தோஷத்திற்கு இலக்கான கோபர்கள் என்ன கோபிஜனங்கள் என்ன இவர்களால் வாங்மனசுக்கு அவர் பூமியாக ஆனார் இல்லையா. வேதேஷ சர்வை ரகமேவ வேத்யான்றதுனாலும் வாங்மனசா வேத்தியத்துவம் வந்துடுது, வாங்மனசைக பூமியைக்கும் வந்துடுது. வாங்மனச அதிபூமின்னா எதோவாச்சோ நிவர்த்தந்தையில எல்லை இல்லாததுனால வாபஸ் வந்துடுறது அதெல்லாம் முடியாத அப்படின்ற அர்த்தத்துல எல்லை நிலம் இல்லாதவன்றதுனால வாங்மனச அதிபூமையேன்னு சாதிச்சார். ஆனா விஷயாந்தர வைமுக்கிய வெஞ்சனார்த்தம் ஏகபதம். வாங்மனசைக பூமியன்ன வேற எந்த வஸ்துக்கும் விஷயம் ஆக மாட்டார்ன்றதுக்காக விஷயாந்தர வைமுக்கிய வெஞ்சனார்த்தம் ஏகபதம். உக்தம் வாங்மனசாதி பூமித்துவம் ஸ்தாபயதி வாங்மனசா அதிபூமித்துவத்தை ஸ்தாபனம் பண்றதுக்காக அனந்த மகாவிபூதையே என்றார். அனந்தாக அவதி அனவதிகாக அதையவ பிரம்மாதி விபூதிபியோபி மகதி விபூதியஸ் ததோக்தா. ஆனா இவர் தான் இவரை வந்து வாங்மனச அதிபூமின்னு சொன்னரே அப்படி அதிபூமியா இருக்கிற அளவுக்கு அவர்கிட்ட என்ன இருக்குன்னால் அவருடைய ஐஸ்வர்யமும் அதிபூமியே அனந்த மகாவிபூதையே என்ற சப்தத்தினால அதை சொல்ற அனந்தாகா அனவதிகாகா. அதனால பிரம்மாதிகளுக்கு இருக்கிற விபூதியை காட்டிலும் ரொம்ப பெரிய விபூதி பெருமாள். நேத்தி நேத்தி இத்தியாதி நிஷேதஸ்து பிரகிருதை தாவத்வம் இது பிரகிருதை தாவத்வம் பிரதிஷேதீதி சூத்திரிதம். நேத்தி நேத்தின்னு சொல்றதெல்லாம் என்னதுடா, நேத்தி நேத்தின்னு சொல்றதெல்லாம் அத்வைத்திகள் என்னமா எடுத்துடா குணங்களே இல்ல எல்லா குணங்களையும் சொல்லிட்டு இல்லன்னு சொல்லிட்டு கடைசியில அப்படின்னு அவ அர்த்தம் சொன்னாள். அது கிடையாது, எல்லா குணங்களையும் சொல்லிட்டு இல்லைன்னு யாருனா சொல்லுவாளா? ஆனா இதுக்கு மேலேயும் நிறைய இருக்கு, ஆனா நம்மளால சொல்ல முடியாதுன்றதுனால பிரகிருத்த ஏதாவத்துவம் பிரதிஷேது. அதாவது இந்த சொல்லிட்டே போனாக்கா இன்னும் இதுக்கு எல்லை நிலம் இருக்கும்னு ஒரு ஒரு டவுட் வரும். இன்னும் எப்ப சுவாமி முடியும் கதை அப்படின்னு கேக்குறாப்பா, எப்ப கிளாஸ் முடியும் கேக்குறா. அந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஒரு எல்லை நிலம் இருக்குமே அப்படின்னா அது மாதிரி எல்லை நிலம் இல்லைன்னு சொல்றதுக்காக இத இவ்வளவுதான் நினைச்சுக்காத அப்படின்னுட்டு பிரகிருத்தை தாவத்துவம் பிரதிஷேதத்தின்னு சூத்திரக்காரன் நேத்தி நேத்திக்கு வந்து அர்த்தம் சொல்லியிருக்காரே தவிர ஒரு குணமும் இல்லைன்னு சொல்லல. விபூதி பிரகர்ஷ வச்சனம் பூர்வோக்த குண பிரகர்ஷத்திய உபலக்ஷணம். விபூதியினுடைய அத்தியதிகத்துவத்தை சொன்னது வந்து எதுக்குன்னா பூர்வோக்த குண பிரகர்ஷத்திய உபலக்ஷணம். முன்ன சொன்ன குண பிரகர்ஷத்துக்கு இது சூச்சகம். அனந்த தயைக சிந்தவே இத்தியாதி. அதாவது என்னன்னா புரிஞ்சுக்கணும்னா விபூதியினுடைய பிரகர்ஷம் சொன்னதுன்றது குணப்பிரகர்ஷத்திய உபலக்ஷணம். இது முன்ன சொன்ன குணப்பிரகர்ஷமும் இங்க சேர்த்துக்கலாம் இந்த இடத்துல. அவருடைய குணங்களும் எல்லை இல்லாதவை, எப்படி அவருடைய விபூதி எல்லை இல்லாததோ அப்படின்னு அதையும் இந்த இடத்துல சேர்த்துக்கலாம்னு தாத்பரியம். அனந்த தயைக சிந்தவே இத்தியனேனவா சர்வகுண பிரகர்ஷ உபலக்ஷணம். இல்லைன்னா என்ன பண்ணணும்னா அனந்த தயைக்க சிந்தவென்ற தயை மட்டும் இல்ல குணங்களே எல்லா குணங்களும் அத்தியதிகமானவை என்று குணங்களும் எல்லா விதமான குணங்கள் அநேக குணங்கள் ஒரு குணம் ரெண்டு குணம் குணத்தினுடைய கூட்டங்களினுடைய எல்லை இல்லாத தன்மையை சொல்லப்படும். குணகண அனந்த குணகண ஸ்ரீவல்லபன்ற சர்வகுண பிரகர்ஷத்துக்கு உபலட்சணமாகவும் அந்த தயா சப்தத்திலையும் சொல்லிக்கலாம். தயா வெறும் தயை மட்டும் இல்ல தயா தயானந்தியம் ஆசிரித்தானாம் வாங்மனசைக்க பூமித்துவே ஹேத்து. என்னதுன்னா வாக்காலையும் மனசாலையும் நம்ம எதனா அவரை பெருமாளை துதிக்கிறோம்னால் ஸ்துதி பண்றோம்னால் தயினால மட்டும்தான் பொறுத்துக்கிறார் நம்ம. என்ன பாரு, இவ்வளவுதான் எனக்கு ரெண்டு ஸ்லோகம் சொல்றதுகள், அதையே சரியா சொல்லல என்ன அப்படின்னாக்க, அவர் தயை தான் காரியம் பண்ணும். ஐயோ பாவம் போனா போறது போ அப்படின்ட்டு. அந்த தயா அனந்தியம் ஆசிதானாம் வாங்மனசைக பூமித்வே ஹேது. வாங்மனசைக பூமித்வம்னு பெருமாளிடத்துல இருக்கிற குணம் என்ன, அவ்வளவுதான் அவர் அவளை ஸ்தோத்திரம். யார் எவ்வளவு சக்தி இருக்கோ அவ்வளவு ஸ்தோத்திரம் பண்றார். மீதியை அவர் வந்து தயையினால பொறுத்துக்கிறார். அர்த்தம் அக்ஷோபியத்வாதி விவக்ஷயா சிந்து சப்தா, தயைக்க சிந்தவேன் இருக்கு, அதை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. தயைக்க சிந்து அந்த அது சமுத்திரம் மாதிரி இருக்கிறதுனால, ஐயோ யாரனா மின்ன போற ஆளுக்கெல்லாம் முடிஞ்சிடுமோ, லைன்ல எல்லாரும் போறாளே அது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ற பயம் இல்லை. அது என்னைக்குமே முடியாது. சுவாவத்தஸ்தாவத் தயாயாக ஏவ அசௌ ஆசிரயா, சுவாவத்தினால பார்த்தாலும் தயைக்கு தான் இவர் ஆசிரித்தர். சுவாவத்தஸ்தாவத் தயாயாக ஏவ அசௌ ஆசிரயா, வேற மற்ற இடத்துல இருக்கிற தயையெல்லாம் பெருமாளுடைய லெவலேஷம், அவர் தெளிச்ச பிச்சை தான் மற்ற வாழ்க்கத்துல இருக்க தயையெல்லாம். எல்லோ எல்லா நிறைய பேர் லோகத்துல தயையோட இருக்காளே அதெல்லாம். ஆனா சுவாவத்தா தயைனா இவருண்ட தான் முக்கியமா இருக்கும். ஏதஸ்ய தைத்யாதி நிகிரஹீதத்வம் அப்பி ஆசிரித்தேஷு தயாதிசயாது தத்ரக்ஷண விஸ்ராந்தம் இது பாவஹா. தைத்தியாலெல்லாம் ரொம்ப சிரமப்படுத்துறாரே பெருமாள் தயை இல்லையானா, அது தயை இருக்கிறதுனாலதான் அப்படின்னு சாதிக்கிறேன். ஏன்னா ஆசிரித்தாளிடத்துல ஒரு தயினாலதான் தைத்தியால கூட ஹிம்ச பண்ண வேண்டியதா இருக்கு. இல்லைன்னா அவருக்கு ஹிம்ச பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனா அவ தன்னுடைய ஆசிரித்தால சிரமப்படுத்தச்ச அந்த தயையினுடைய காரியம்தான் தைத்திய ஹந்திருத்துவம் எல்லாம். ஏன்னா தத் ரக்ஷண விஸ்ராந்தம், அது தன்னை ஆசிரித்தாள் வாளுடைய ரக்ஷணத்துல தான் போய் முடியறது. ததேவமத்ர சதுர்த்தியம் தைஹி பிராகுப்த பரத்வ சௌலபிய நிகமனம் பிராபியத்வ சரண்யத்வ சங்கிரஹஸ்ச. அதனால இந்த நாலு சதுர்த்தியந்தமான பதத்தினாலையும் வாங்மனசாதி பூமியே வாங்மனசைக்க பூமியே நமோ நமோனந்த மகாவிபூதையே அனந்த தயைக்க சிந்தவே என்கிற நாலு சதுர்த்தியந்தமான சதுர்த்தி விபக்தியந்தமான அவருக்காக நமஸ்காரம் அவருக்காக சொல்ற. இதனால என்ன தெரிஞ்சதுன்னா பரத்வம் ஒன்று தெரிஞ்சது, சௌலபியம் ஒன்று தெரிஞ்சது, பிராபியத்வம் சரண்யத்வம் நாலு குணங்களுடைய சங்கிரகமானது பண்ணப்பட்டது. என்ன வாங்மனசாதி பூமையே என்ற சப்தத்தினால பரத்துவம், வாங்மனசைக பூமையே என்பதனால் சௌலபியம், வாக்குக்கு மனசுக்கும் தான் அத தயையோட பொறுத்துக்கிறார் அதனால சௌலபியம். பிராபியத்துவம் அனந்த மகாவிபூதி அவரிடத்துல இருக்கிறதுனால அவர் தான் நமக்கு எல்லாருக்கும் பிராபியர் அடையப்பட வேண்டியவர் என்பது. அடுத்தது அனந்த தயைக்க சிந்துவா இருக்கிறதுனால அவர் நம்மளுக்கு சரண்யர், நம்மளுடைய குற்றங்களை போக்கி நம்மை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் என்ற சரண்யத்துவமும் நாலு குணங்களும் தெரியுது. அத்த நம சப்தேன வக்ஷியமான அனநிய பிரயோஜன பிரபத்தியதிகாரிணஹா பிராப்துகு பரசேஷதைக்க ரசசிய ததீன சுரூபாதி சோதனம் அப்படி சித்தியதி. நமசப்தத்தினால வரப்போற ஸ்லோகங்கள்ல அனநிய பிரயோஜன பிரபத்தி அதிகாரிகள், வேற ஒரு பிரயோஜனமும் இல்லாம பிரபத்தி பண்றவள், பிராப்துஹூ பரசேஷதைக ரசசிய, பிராப்தாவன் எப்படிப்பட்டவனா, பிராப்துஹூ பரசேஷதைக ரசசிய பரமாத்மாவுக்கு சேஷபூதனாகவே இருக்க வேண்டும் என்றுதான் பிராப்தாவான பெருமாளை அடைய வேண்டியவனும் நினைக்கிறான். தததீன சுரூபாதி சோதனம், அதற்கு அவனுக்கு அதீனமாக இருக்க வேண்டிய தன்னுடைய சுரூபாதிகளுடைய சோதனமும் இந்த ஸ்லோகத்துல தெரியறது. சோ பின்னாடி நம்ம பிரபத்திய பிரார்த்திக்க போறோம். பிரபத்திய பிரார்த்திக்கிறதுக்கு முன்ன பிரபத்திய பிரார்த்திக்கிறவனுக்கு என்னென்ன சுரூபங்கள் இருக்கணும், என்ன குணங்கள் இருக்கணும்ன்றத இங்க சோதிச்சுக்கிற மாதிரியும், அதாவது நம்ம கிட்ட இருக்கான்னு நம்மளே நம்மள வேல்யூவேட் பண்ணிக்கிறதுக்கு சௌகரியமா இருக்கு இந்த ஸ்லோகம். அதிகாரே பிரபித்சூனாம் உபாயோத்தர கிருத்தியோகோ பலேச்ச பாரதந்தியாதி போதனம் அத்த நமோஷ்டகே. இந்த எட்டு நமஸ்கார சப்தம் நமசப்தம் இருக்கு. இது என்ன சொல்றதுன்னா, அதிகாரே நம்மளுக்கு அதிகாரித்துவம் இருக்கா, பிரபித்சூனாம் உபாய உத்தர கிருத்தியோகோ, பிரபித்சுக்கள் அடைய வேண்டும் என்று ஆசைப்படும் பெருமாளையே அடைய வேண்டும் என்று ஆசைப்படுபவர்களுடைய உபாயமும் உத்தர கிருத்தியம் ரெண்டுத்திலையும் பலனிலையும் பாரதந்திராதிபோதம், அது பரதந்திரன் தான் நம்ம நம்மளே அப்புறம் தான் உபாய அனுஷ்டானம் பண்ணிட்டேன் நான் பாட்டுக்கு இருக்கலாம் என்னமே அப்படின்னு இருக்கிறதெல்லாம் எப்பவுமே பாரதந்திரம் இருக்கணும். அது எந்த ஸ்டேஜ்லயும் அதிகாரின்ற ஸ்டேஜ்லயும் சரி, உபாய ஸ்டேஜ்லயும் உபாயத்தை அனுஷ்டானம் பண்ற ஸ்டேஜ்லயும் உத்தரகிருத்திய ஸ்டேஜ்லயும் பலன் கிடைக்கிற ஸ்டேஜ்லயும் கூட பாரதந்திரியாதி போத்தியம், பாரதந்திரியம் தான், பாரதந்திரியம் இருக்கணும், பகவத் பாரதந்திரியம் இருக்கணும், பகவத் சேஷபூதத்துவம் இருக்கணும், இதெல்லாம் இருக்கணும்ன்றத இந்த அஷ்டவித அஷ்ட நமஸ்காரங்களால தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம சாஷ்டாங்க தண்ட அப்படின்னு சொல்றா, எட்டு அங்கம், இந்த இடத்துல எட்டு சொல்றதுனால ஒவ்வொன்றுல ஒவ்வொன்னு நம்ம அனுசந்தானம் பண்ணிட்டே நம சப்தத்தை சொல்ல முடியும். இஞ்ச சர்வத்திர நிவர்த்தி தர்ம சாதாரண அபேட்சிதம் தத்துவ ஜானம் நிர்மமத்துவம் சதுர்த்தியம் தைஹி நமோபிஷ ஸ்திரீக்ரியதே. அது மட்டும் இல்லாம நிவர்த்தி தர்மம், நம்ம பிரவர்த்தி தர்மத்துல இருக்கும், ஆனா வஸ்துதா இது வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம், லௌகிக விஷயங்கள் வேண்டாம்னு இருக்கணுமே, அதுதான் நிவர்த்தி தர்மம். அதுல அபேட்சிதமான தத்துவ ஜானம் வேணும், நிர்மமத்துவம் வேணும், மமதா இல்லாம இருக்கணும். இதுதான் இந்த சதுர்த்தியந்தமான நம சதுர்த்தியந்தைஹி நமோபிஷ்ட, சதுர்த்தியந்த பதங்களாலும் நமசப்தத்தினாலும் ஸ்திரீகரணம் பண்றார். என்னன்னா நிவர்த்தி தர்மத்தையும், நிவர்த்தி தர்மத்துல இருக்கிறவாளுக்கு சாதாரணமா அபேட்சிதமான தத்துவ ஜானம், பகவத் தத்துவ ஜானம் வேணும் இல்லையா, அது அதையும் இந்த இடத்துல, அதுல அதுக்கு அந்தர்கதமான நிர்மமத்துவம், ஞானம் வந்துருத்தினாலும் நிர்மமத்துவம் இருக்கணும், அதெல்லாம் இதுல ஸ்திரீகரணம் பண்றார். அனுகூலாபிசந்திஹி பிரதிகூல நிவர்த்திச்ச அத்தில திருஷ்யத்தை இத்தி தன்முகேன ததங்கிகா சரணாகதிரப்பி உபக்ஷிப்தா பவதி. இதுல வந்து அனுகூல அபிசந்தி அப்படின்னா அர்த்தம் ஆனுகூல்யஸ்ய சங்கல்பஹான்னு சொல்றோம், அது பெருமாளுக்கு எப்பவும் அனுகூலனா இருக்கிறதுன்றது, அந்த நமசப்தங்களால இதெல்லாமும் கிடைக்கிறது. பிரதிகூல நிவர்த்தி, பிரதிகூலனா இருக்க மாட்டேன்றது, நமோ நமஹா நமோ நமஹான்னு சொல்றதுனால, அவரை வாங்மன சாத்தி பூமின்னு சொல்றதுனால, அனந்த மகாவிபூத்தின்னு சொல்றதுனால, நான் எப்பொழுதும் உமக்கு பிரதிகூலனாக இருக்க மாட்டேன் என்ற விஷயமும் தெரிகிறது. அதனால என்ன தெரியறதுன்னா சரணாகதி ஹியப்பி உபக்ஷி, சரணாகத்திய கூட இந்த இடத்துல ஆரம்பிச்சு வச்சிருக்காருன்னு தெரியுது. அதுவா இல்லனா வரண்யாசரூபா பிரபத்திரேவா அத்திர நம இத்தி சங்கிரகண பிரஸ்தூயத்தே, வரண்யாசம் தான் இந்த இடத்துல நமசப்தத்தினால தெரிவிக்கப்படுகிறது. ஏன்னா நமஹா நமஹான்னு சொல்லிருக்கிறதுனால பரண்யாசம் தான் இது, மானசிக்கமான ஒரு பரண்யாசத்தை தான் இந்த இடத்துல நமோ நமஹான்னு சாதிச்சிருக்கார். ஆச்சாரியால் மூலமா தான் நம்ம பிரார்த்திக்கிறோம், இருந்தாலும் பரண்யாசம் பண்ண பரண்யாசத்தை பிரதி தினம் அனுசந்தானம் பண்றதுக்கு இந்த ஸ்லோகமானது நமக்கு சௌகரியமா இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கலாம். ஆவர்த்திரிக சத்தியம் சத்தியம் புனசத்தியம் உத்திருத்திய புஜமுச்சதே இத்தியாதிபத்து உக்த ஸ்திரீகரணார்த்தா, உக்த ஸ்திரீகரணார்த்தா சத்தியம் சத்தியம் புனசத்தியம் உத்திருத்திய புஜமுச்சதே அப்படின்னு சொல்ற மாதிரியாக அங்க சத்தியம் சத்தியம் புனசத்தியம்னு மூணு தடவை சொல்றாரு பாருங்க. அந்த மாதிரி இங்க நமோ நமஹான்றது சொன்ன விஷயம் நான் ஸ்திரமா சொல்றேன், எனக்கு உமா விட்டா வேற கதி இல்லை, எனக்கு மமகாரம் இல்லை, எல்லாம் ஆத்மசமர்ப்பணம் பண்றேன், இவ்வளவும் ஸ்திரீகரணம் பண்றதுக்கு தான் இந்த நமசப்தமானது. நமசப்தஸ்ய சரணாகதி விஷயத்துவம் தமயந்தி விருத்தாந்தே வியக்தம், நவசப்தமானது சரணாகதி தான் நமசப்தத்துக்கு விஷயம்ன்றது எப்படி தெரிஞ்சுக்கலாம். பிரபத்தி பிரபத்தியேன்னு சொல்லலையே, நமஹான் தானே சொல்லியிருக்கான்னா தமயந்தி விருத்தாந்தத்துல வியக்தமானதுன்னு சாதிக்கிறார். சரணம் பிரதி தேவானாம் பிராப்த காலம் அமன்யதா இத்யுக்தே அர்த்தே, அதாவது சரணம் பிரதி தேவானாம் பிராப்த காலம் அமன்யத, தேவதைகள்லாம் நிறைய பேர் வந்திருக்கா இல்லையா, அந்த இடத்துல சரணம் பிரதி தேவானாம் பிராப்த காலம் அமன்யத, அவளுடைய எதிர நிக்கச்ச தமயந்தியானவள் அந்தந்த தேவதைக்கு சரணாகதி பண்ணாள்னு அர்த்தம். அங்க நமஹான்னு தான் சொல்றாள், இருந்தாலும் சரணம் பிரதி தேவானாம் பிராப்த காலம் அமன்யதன்னு சொல்லியிருக்கிறனாலையும் வாசாச்ச மனசா செய்வ நமஸ்காரம் பிரயுஜ்யசா இத்யபிதானார், வாக்காலும் மனசாலும் நமஸ்காரத்தை பிரயோகம் பண்ணி என்று. ததா சர்வேஷாமேவ லோகானாம் பிதா மாதா ச மாதவா கச்சத்வம் ஏனம் சரணம் சரண்யம் புருஷ ரிஷபாஹா இதி மார்க்கண்டேயோக்த சரணாகதி விஷயச்ச நமசப்தா பிரயோ. மார்க்கண்டேயரும் ஒரு சரணாகதி பண்றார். சர்வேஷாமேவ லோகானாம் பிதா மாதா ச மாதவா, எல்லா லோகத்துக்கும் பிதாவும் மாதாவும் பெருமாள் தான் அப்படின்னு சொல்லி கச்சத்வமேனம் சரணம் சரணம் புருஷம், அதனால இவரை போய் சரணாகதி பண்ணுங்கோன்னு மார்க்கண்டேயர் சொல்றார். இந்த இத்தி மார்க்கண்டேய புராணத்துல வர விஷயம் நமசப்தா பிரயோஜது. ஏவம் முக்தா ஸ்திரயா பார்த்த யமௌச்ச பரதரிஷபா பரதரிஷபாக திரௌபத்யா சைதா சர்வே நமச்சக்ருர்ஜனார்த்தனம், அதாவது பார்த்தன் அர்ஜுனனும் யமௌன்ற சப்தத்தினால நகுல சகதேவனும் சேர்ந்து திரௌபதியோட சேர்ந்து இவர்கள் நமஸ்காரம் செய்தார்கள் பெருமாளை ஸ்ரீ கிருஷ்ணனை. ஏதத் பிராசஸ்தியம் பக்குருச்சா ஆமனந்தி, அந்த நமஸ்காரத்தினுடைய பிரபாவத்தை பக்குருச்சாஹா அப்படின்ட்டு வேதத்தினுடைய பிரதாரண்யக ஸ்ருதி மாதிரி ஸ்ருதிகளுக்கு பக்குருச்சாஹான்னு பேரு. எஸ் சமிதோய ஆகுஸ்தயோ வேதேன ததாசமர்த்தியோ அக்னையே யோ நமசா ஸ்வத்வரஹா. நல்ல யஜ்ஞம்ன்றது என்னன்னாக்க, எஸ் சமிதா ய ஆகு தயோஹோ வேதேன ததாச மர்த்தியா அக்னையே யோ நமசா, நமஸ்காரத்தினால யார் ஒருவன் இந்த சமிதாதிகளை ஆகுதியில தரானோ, நமசப்தம் இல்லாம சொல்லக்கூடாது, நமஹா அப்படின்ற சப்தத்தோட அப்பதான் அது ஸ்வத்வரமாக ஆகிறது, நல்ல அத்வரமாக ஆகிறது. அதனால நமஸ்காரத்துக்கு அவ்வளவு பிராசஸ்தியத்தை வேதமே சொல்றது. உபபிரமித்தம் செய்தது அகிர்புத்னியின் அகிர்புத்ன சம்ஹிதையிலையும் இத பறக்க வேதத்துல சொன்ன விஷயத்தையே உபபிரமணம் பண்ணியிருக்கார். சமித் சாதன காதீனாம் யஜ்ஞானாம் நியாசம் ஆத்மனஹா நமசா யோகரோ தேவே சஸ்வத்வர இதீரிதஹா இதி. அதே அதே அர்த்தத்தை தான், அதே வேதம் சொல்ற அர்த்தத்தை சமித்தாலையும் என சாதனங்களாலையும் எத்தனையோ யஜ்ஞத்துக்கு அனுஷ்டான சாதனங்கள் இருக்கு இல்லையா, அதாலையும் யஜ்ஞானாம் நியாசம் ஆத்மனஹா யஜ்ஞத்தினுடைய நியாசத்தை நமஸ்கா நமஹான்ற சப்தத்தோட எவன் ஒருவன் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறானோ அதுதான் ஸ்வத்வரம் என்று அகிர்புத்ன சம்ஹிதையிலையும் சொல்றார். எத்வா சுவாதீன சுவார்த்த கர்த்திருவ போக்திருத்துவ பிரமரஹிதத்தையா, நான் எனக்குன்னு கர்த்திருவம் இருக்கு, எனக்குன்னு போக்திருத்தம் இருக்கு, நான் சம்பாதிச்சேன், நான் சாப்பிடுறேன் அப்படின்ற பிரமம் இல்லாமல் பிரார்த்தயிஷ்யமான பரம பலோபேக்ஷையா, நம்ம பிரார்த்திக்கிற பரம பலன் எதிரான மோட்சம், அதுக்கு எப்படி பிரார்த்திக்கணும்னால் பிரார்த்தயிஷ்யமான பரம பல அபேக்ஷையா பரம பல பிரக்ஷேபார்த்தன பிரார்த்தயிஷ்யமான பரம பல, இது ஒரு சப்தம் சரியா இல்ல, பிரார்த்தயிஷ்யமான பரம பல அபேக்ஷார்த்தம் நம்ம சப்தம், பிரார்த்திக்கப்படுகின்ற பரமபலையினுடைய பரமபலமான ஸ்ரீவைகுண்டத்தினுடைய அபேக்ஷையா மட்டும்தான் இந்த நமசப்தமானது. அதஹா பவத்வித் அத்யாஹாரியம், அதனால பவது நமஹா பவது அப்படின்னு அர்த்தம், இந்த நமஸ்காரமானது வைகுண்டார்த்தம் பவது அப்படின்னும் அர்த்தம் பண்ணிக்கலாம். உபாய பிரயோகா பூர்வமேவகி பலார்த்தித்வம், உபாய அனுஷ்டானத்துக்கு முன்னையே பலார்த்தித்வம் வந்துடுது. அது எப்படி உபாய பிரயோகாத் பூர்வமே விஹி பலார்த்தித்தும், ஏதது உபஜீவனேன அனந்தர ஸ்லோகே பலம் ந கண்டோக்தம். அதனாலதான் அடுத்த ஸ்லோகத்துல பலனை சொல்லவே இல்லை. அத்திர தூ ஆவர்த்தி தீவிர பக்தியா துவராதிசயம் நித்யானுவர்த்தி எனக்கு, இது இந்த ஆவர்த்தி தீவிர பக்தியினால ரெண்டு ரெண்டு தடவை நமசப்தம் சொல்லியிருக்க, துவராதிசயம் சீக்கிரம் போய் பெருமாளை அடையணும்ன்ற துறை, நித்திய அணு அனுவர்த்தி இதே மாதிரி நித்தியம் நானு இருக்க கடவேன்ற இதெல்லாம் சேர்ந்து நமோ நமஹான்ற சப்தத்தில் இருக்க விருப்தியானது சூச்சனை பண்றது. அப்படியாக இந்த நமோ நமோ வாங்மன சாதி பூமையே, நமோ நமோ வாங்மன சைக்க பூமையே, நமோ நமோனந்த மகாவிபூத்தையே, நமோ நமோனந்த தயக சிந்தவேன்ற ஸ்லோகமானது உபாயத்தையும் உபேயமான பலத்தையும் எல்லாத்தையும் பிரார்த்திச்சுண்டு நமோ நம சப்தமானது புனராவர்த்தமாயிருக்கிறது இந்த ஸ்லோகத்தில் என்று. அதனாலதான் அடுத்த ஸ்லோகத்துல பலனே பிரார்த்திக்கல. ந தர்ம நிஷ்டோஸ்மி நச்சாத்ம வேதி ந பக்திமான் ஸ்தொத் சரணாரவிந்தே அகிஞ்சனஹா அனன்யகதி சரண்யம் தொத் பாதமூலம் சரணம் பிரபத்தியன்னு மட்டும் சொல்லிட்டாரே தவிர பலனை பிரார்த்திக்கல. என்ன பலன் வரையில் இங்கேயே அர்த்தமாயிட்டு, அதுக்காக தான் இந்த பிரணாமம் அப்படின்னு இன்டெரக்டா சொல்லிட்டதுனால அடுத்த ஸ்லோகத்துல பல பிராப்தியை பத்தி பலனை பத்தி பேசவே இல்லைன்னு சாதிக்கிறார். அடுத்த ஸ்லோகத்தினுடைய வியாக்கியானத்தை அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். கவிதார்ஜிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.